என் கண்ணில் உள்ள கண்ணி பொண்ணு போரா, என் புல்லு கட்டில் என்ன கட்டி போரா, ஏமாறம் விட்டு வந்த பொண்ணு போரா, என் பாதையில பூவ கொட்டி போரா. என்ன கட்டி போறா, ஏவானம் விட்டு வந்த பொண்ணு போறா.